பச்ச போல உருகி நிக்க வேணா, தலக்கடி கானா கண்ணு கலங்கி ஃபீல் புண்ட வேணா, ஐ தலக்கடி கானா ஐச போல உருகி நிக்க வேணா, போட்டோ வேணா புறம்பல் வேணா, ஆட்டோகிராஃப் நோட்டு வேணா, இன்ஸ்டா கண்ணீர் எதுவும் வேணா, சென்னை கோவை மதுரை அட சேலம் நெல்லை தாண்டா, நைட்டு பஸ் புடிச்சா அட நாளைக்கு பார்க்கலாண்டா, சொல்றாங்கன்னே சொல்றாங்கன்னே பாட்டு பாடுடா, விட்டாங்கன்னே சோகத்தை எல்லாம் மூட்ட கட்டு போடுடா, ஏ சொல்றாங்கன்னே சொல்றாங்கன்னே பாட்டு பாடுடா, விட்டாங்கன்னே சோகத்தை எல்லாம் மூட்ட கட்டு போடுடா, தலக்கடி கானா கண்ணு கலங்கு ஃபீல் உண்ட வேணா, ஐ தலக்கடி கானா ஐச போல உருகி நிக்க வேணா. படிச்சு கிழிச்சோம் கிழிச்சும் படிச்சோம் போதும் சகவாசம், இன்றே கடைசி போஸ்டர் ஒட்ட காலேஜ் ஒண்ணு தேட்டர் இல்ல, தண்ணீர் மூட்ட தூக்கி சுமக்க கண்கள் ஒண்ணு போட்டர் இல்ல, முன்னுசாமி பத்து போட்ட கந்தசாமி பக்க போறேன் அளவிட்டு சாமி, தேவைப்பட்ட நம்பர் தர போன போட்டு பேசு சாமி, எப்படி இருப்பேன் தினமும் பார்க்காம, உங்க சிஸ்டர கட்டிக்கிறேன் எப்பவும் பிரியாம, காலேஜ் பாடம் மறந்தா கூட காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் மறக்காது, அதனால் தாண்டா அரிய சச்ச அடிக்கடி பார்ப்போம் இனிமேல், டைமோட தண்டவாளம் பிரியணும், டைமோட ரெண்டு முள்ளும் பிரியணும், பேரடுக்க சேர் சொல்லி பிரியணும், போரடிச்ச தாய் சொல்லி பிரியணும், சுத்தி நாம எங்க போக போறோம், கட்டமான பூமி இது கட்டாயமா பார்க்கலாண்டா, சென்னை கோவை மதுரை அட சேலம் நெல்லை தாண்டா, நைட்டு பஸ் புடிச்சா நாம நாளைக்கு பார்க்கலாண்டா, ஓய் சுதாங்கனே பாட்டு பாட்டுடா, முதாங்கனே சோகத்தை எல்லாம் மூட்ட கட்டு போடுடா, ஏய் சுதாங்கனே சுதாங்கனே பாட்டு பாட்டுடா, முதாங்கனே சோகத்தை